శ్రీమన్నోదనరంగనాథేతరారబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నోదన లక్ష్మణారేతరాత్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతకసుధా లక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నోదన వాగదీశయమినం భక్త్యా శ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రాహర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. சுதர்ஷன அஷ்டகத்தில் நாம் இன்று 5வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். தனுஜ விஸ்தார கர்த்தனா ஜனித மிஸ்ராவி கர்த்தனா தனுஜ வித்யானி கர்த்தனா பஜத வித்யானி வர்த்தனா அமர துஷ்டஸ்வ விக்ரமா சமர ஜுஷ்ட பிரமிக்ரமா జయ జయ శ్రీ సుదర్శన జయ జయ శ్రీ సుదర్శన ధనుజ విస్తార కర్తన జనిత మిశ్రావి కర్తన తనుజ విద్యాని కర్తన భజత విద్యాని వర్తన అమర దృష్టస్వ విక్రమ సమర జుష్ట భ్రమిక్రమ జయ జయ శ్రీ సుదర్శన జయ జయ శ్రీ సుదర్శన. శంగమలం అప్పుడు சொல்லக்கூடியதான அருணாரவிந்த ரூபாயுதம் அப்படின்ற காரியத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் மிக அழகாக சாதிக்கின்றார். தௌஜ விஸ்தார கர்த்தனா அப்படின்ற ஸ்லோகத்தினால் தனுஜ விஸ்தார கர்த்தனா அசுரர்களுடைய ஒரு கூட்டம் அந்த சம்பந்தத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு சமூகத்தை நாசமாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஜனி தமிஸ்ரா விகர்த்தனா மறுபிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது. மறுபிறவி அப்படின்றது எப்படி இருக்குன்னா இருட்டா இருக்கு. அந்த மறுபிறவியாக சொல்லப்பட்டதான இருட்டை போக்கடிக்கக்கூடியவர் சூரியன் போன்று விளங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். தனுஜ வித்யா விகர்த்தனா தனுஜ வித்யா நிகர்த்தனா அசுராளுக்கு இருக்கக்கூடியதான இந்த மாயை அந்த மாயையை போக்கடிக்கக்கூடியவர் பஜத வித்யா நிவர்த்தனா ஆசிரித்தர்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுக்கு பிரகிருதி சம்பந்தமானது இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினால கஷ்டம் ஏற்படுகிறது. அந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடியவர் சாட்சாத் சுதர்சன ஆழ்வார். அமர திருஷ்டஸ்வ விக்ரம இந்த அமர திருஷ்டஸ்வ விக்ரம அமராளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இமையோர்களாக இருக்கக்கூடிய தேவர்களால ஒரு பார்க்கப்பட்டதான ஒரு பராக்கிரமத்தை உடையவன் சமரஜுஷ்ட பிரமிக்ரமம் அந்த யுத்தங்கள் பண்ணும் பொழுது யுத்தத்தில் ஜெயித்தால் ஒரு விதமான ஒரு மிடுக்கான நடை இருக்கும். அந்த நடையை உடையவரே அப்படின்னு இங்க சொல்லப்பட்டு ஜெயலட்சுமி பிரதமாயும் உபாசகருக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வாருக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கின்றார். அசுராருக்கு இருக்கக்கூடியதான சர்வவித பெருமைகள் அதை போக்கடிக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதான பிறப்பை, மறுபிறவி என்று சொல்லக்கூடியதான பிறப்பை அறுக்கக்கூடியவர்கள், சம்சார சாகரத்திலிருந்து நம்மை எல்லோரையும் விடுவிப்பவர், இந்த சம்சார சாகரத்தை நீக்கி நமக்கு பரமபதத்தை அளிப்பவராக இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சனாழ்வாருக்கு ஜெயம் உண்டாகட்டும். எம்பெருமானுடைய கையில, அதாவது சுதர்சனாழ்வாருடைய கையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மொட்டு, செந்தாமரை வடிவில் ஒரு ஆயுதம் இருக்கும். சுவாமி தேசிகன் சோழசாயுத ஸ்தோத்திரத்தில் அதை மிக அழகாக கொண்டாடுகிறார். அந்த செந்தாமரை மொட்டு இருக்கு இல்லையா, அது கூட நம்முடைய சம்சார சாகரத்தினுடைய சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட செந்தாமரை என்று சொல்லக்கூடியதான ஆயுதத்திற்கு இப்பேற்பட்ட பெருமைகள் எல்லாமே இருக்கு. ஜகத்தினுடைய அவித்தியை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை பெரியோர்கள் இங்கே சாதிக்கலாம். எப்படி சாதிக்கிறார்கள் அப்படின்னா, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிண்டு சத்தியமாக இருக்கக்கூடியதான ஜகத்தை பொய் என்று சில பேர் தெரிவிக்கிறார்கள், ஜெகன் மித்யா அப்படின்னு. ஆனால் நமக்கு ஜெகத் சத்தியமாக தோன்றுகிறது அப்படின்னால் அது அவித்யை என்கின்ற சம்பந்தத்தினாலே தோன்றுகிறது அப்படின்னு சில கட்டுக்கதைகள்லாம் தெரிவிக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் அறுக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவனாக அஞ்ஞானத்தை, அவித்யா என்று சொல்லக்கூடியதான அஞ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவன், இருள் நீக்கும் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுவும் நித்தியசூரிகள், நித்தியசூரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை நேரிலே அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நித்தியசூரிகள் சொல்லலாம், இல்ல அமர திருஷ்ட சுவாவிக்கிரமா, அமரர் அப்படின்னா தேவர்கள் அர்த்தம். தேவர்கள் உன்னுடைய பராக்கிரமத்தை கண்டு ஆனந்திக்கிறார்கள், ஒரு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னும் இந்த இடத்துல சில வியாக்கியானங்கள் சொல்லப்படும். அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வாருக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கின்றார். நாம இதோட இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். தன்யவாதங்கள்.